ಶ್ರೀಮಾನ್ ವೆಂಕಟನಾಥ ಕವಿತಾ ಕಿಗಕೇಸರಿ ವೇದಾಂತಾಚಾರ್ಯ ವರ್ಯೋ ಮೇ ಸನ್ನಿಧರ್ತಾಂ ಸದಾಹೃದಿ ಜ್ಞಾನಾನಂದಮಯಂ ದೇವಂ ನಿರ್ಮಲ ಸ್ಫಟಿಕಾಕೃತಿಂ ಆಧಾರಂ ಸರ್ವವಿದ್ಯಾನಾಂ ಹಯಗ್ರೀವಮುಪಾಸ್ಮಹೇ ಅಸ್ಮದ್ಗುರು ಸಮಾರಂಭಾಂ ಯತಿಶೇಖರ ಮಧ್ಯಮಾಂ ಲಕ್ಷ್ಮೀವಲ್ಲಭ ಪರ್ಯಂತಾಂ ವಂದೇ ಗುರು ಪರಂಪರಾಂ ಅಧ್ಯೇತಂ ಗಿರಿಂ ಪ್ರಾಯ ಇಕ್ಷುಸಾರಸ್ವಹಂತೇವ ಯನ್ಮೂರ್ತ್ಯ ಸತ್ಕರಾಯಿತಂ. திருவேங்கடமுடையானுடைய தயாகுணங்கள் பார்த்துட்டே வந்திருக்கும். அப்ப திருவேங்கடமுடையான் தயை அப்படின்னு சொல்றது பதிலாக இந்த ஸ்தோத்திரங்கள் பார்த்தா தயை தயையைத்தான் அதிகமா சொல்றா. அப்புறம் தான் திருவேங்கடமுடையானே, திருவேங்கடமுடையானே தயையோட ரூபம் அப்படின்னு. அப்பேற்பட்ட பெருமாள் நமக்காக அனுகிரகம் பண்றதுக்காக இங்க அவதாரம் பண்ணி எல்லாருக்கும் எல்லா க்ஷேமத்தையும் கொடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு. அதுல நம்ம முக்கியமா பார்த்தோம், பகவான் முக்கியமா பண்ற அந்த லீலைகள்லே பார்த்தா சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் அப்படின்னு. அதுல முதல்ல சுவாமி தேசிகன் பிரளய காலத்தை தான் எடுக்கிறார். ஏன்னா சிருஷ்டியில தய இருக்கு அப்படின்னு சொன்னா கூட ஒத்துக்கலாம், ஆனா பிரளயத்திலேயே தய இருக்குன்னு சுவாமி தேசிகன் நம்மளுக்கு எல்லாருக்கும் புரிய இருக்கிறார். ஏன்னா பிரளயம் எல்லா பிரளயம் ஒவ்வொன்றும் அழிய போறது, அந்த அழியறத போய் தயை அது பெருமாளுடைய தயைன்னு சொல்லலாமேனா அது நம்ம பண்ண பாவங்கள். அப்படி அந்த கலியுகத்துல ஒரு இடத்துல நமக்கு தர்மம்னா என்னன்னே மறந்து போய் ஒத்தருக்கொத்தர் அடிச்சுட்டு எல்லாமே அதர்மம் பண்ற சமயத்துல ஒரு குழந்தை வந்து ரொம்ப ஆத்துல படுத்துட்டே இருக்கு ராத்திரி தூங்காமன்னா எப்படி ஒரு அம்மா ஒரு அடியை போட்டு படுத்துக்க வைப்பாளோ அழுதாலும் பரவாயில்லன்னு. அந்த மாதிரி கொஞ்ச நாளைக்கு இவாளுக்கு இந்த இந்த வாசனை விட்டு போனோம்னா இவாளை எப்படியாவது பிரளயத்தை உண்டாக்கி எல்லாரையும் தன்னுடைய பகவானுடைய வயிற்றிலேயே வச்சுருந்தோம். அது வந்து பல ரெண்டு பராப்த காலம் அப்படியே நம்ம பெருமாள் கிட்டே இருக்கும் பொழுது அந்த பழைய வாசம்லாம் போயிடும். ஆனா அதுக்குன்னு பழைய பாவங்கள் போகும்னு கிடையாது, அந்த பழைய வாசம் போயிடும். இப்ப நம்ம ஒரு விஷயம் பண்ணிட்டே இருக்கும்போது நம்ம மனசு அப்படியே இருக்கு. நம்ம ஆபீஸ்ல போய் உத்தியோகம் பண்றோம், வேலை பண்ணிட்டே இருக்கும்போது பண்ணிட்டே இருக்கும் ஒரு இடத்துல ரொம்ப டென்ஷன் ஆகுது. அந்த டென்ஷன்ல நம்ம எடுக்கிற எல்லா டிசிஷனுமே தப்பாகும் போது நம்ம என்ன பண்றோம்னா ஒரு வாரத்துல லீவ் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப ஒரு பிரேக் எடுத்துட்டு வரும்போது நம்மளோட தாட் ப்ராசஸ் திங்கிங் எல்லாமே டிஃபரெண்டா இருக்கும். அதுக்குன்னு நம்ம வேற நமக்கு புதுசா எதுவும் வந்துட போறது இல்லை. ஒரு கேப்ன்றது நம்மளுக்கு எவ்வளவு முக்கியமோ அந்த மாதிரி இந்த பிரளய காலம்ன்றது ரொம்ப முக்கியமாக இருக்கு. அதுவும் மகா பாவம் பண்ணி பாவம் பண்ணி இது வந்து எங்கன்னா அவ்வளவு பாவங்கள் பண்ணி அந்த கலியுக அந்தத்திலே பகவான் இந்த பிரளயத்தை உண்டாக்குறதுனாலே எப்படி ஒரு அம்மா அடிச்சாவது தூங்க பண்ணுவாளோ குழந்தை ரொம்ப சமயம் ஆயிடுச்சுன்னா ராத்திரியில, அந்த மாதிரிதான் பிரளயம் அப்படின்னு சுவாமி தேசிகன் இங்க எடுக்கிறது. அந்த பிரளய காலத்திலே சுவாமி தேசிகன் சொல்லும் பொழுது பிரதிசஞ்சர அப்படின்றது இங்க உபயோகப்படுத்துறது. ஆசிருஷ்டி தந்ததானாம் அபராதானாம் நிரோதினின் ஜெகதா, அந்த அபராதங்கள் இந்த ஜெகத்துல இருக்க அபராதங்கள் எல்லாம் அதிகமாச்ச. பத்மா சகாய கருணே, இந்த தயாதேவி அந்த தயாதேவியுடைய கருணையாரே அந்த பிரளயம் உடனே எல்லாம் மாயமாயிடும் கிடையாது. எல்லாத்தையும் ஒரே செகண்ட்ல அப்படியே எடுத்து தன்னுடைய வயிற்றுல போட்டு பேர் அப்படின்னு கிடையாது. எப்படி சிருஷ்டி காலத்துல ஒரு வழக்கம் இருக்கோ அதே மாதிரிதான் பிரளய காலத்திலையும். அப்ப பிரளய காலத்துல இந்த கொடி மரம் இந்த மனுஷர்கள் இவா எல்லாம் மண்ணோட மண்ணா ஆய், அந்த மண் தண்ணீருக்குள்ளே ஆய், அந்த ஜலத்திலிருந்து தீக்குள்ளே போய், தீ வந்து காற்றுக்குள்ளே போய், காற்று ஆகாசத்திலே லயமாயி, அப்படி ஒவ்வொன்னு ஒவ்வொன்றுக்குள்ள லயமாயி அதுக்கப்புறம் பகவானுக்குள்ளே லயமாயி. அப்ப எல்லாம் அந்த வைகுண்ட லோகம் தவிர பகவானுடைய சிருஷ்டியில பிரம்மலோகத்திலிருந்து இந்த பூலோகம் ஏழு பதினாலு லோகமும் எதுவுமே இருக்காது. மகா பிரளய காலத்துல பிரளயத்திலேயே நிறைய பிரளயங்கள் உண்டு, நித்திய பிரளயம் உண்டு. டெய்லியே இப்ப வந்து கொசுலாம் செத்துட்டு இருக்கு, அடிக்கிறோம் பாதி பேர் செத்து போறோம், அதுவே வந்து பிரளயம் தான். அதுக்கப்புறம் சில சுனாமி அந்த மாதிரி வருது, கரோனா இந்த மாதிரி வியாதிகள் வருதுலாம் அது அடுத்தபடி ஒரு பிரளயம். அப்புறம் வெறும் பூ சுவலோகம் மட்டும் பிரளயத்துல போகும். அதுக்கப்புறம் பிரம்மலோக பரியந்தம் போறதுதான் மகா பிரளயம் அப்படின்னு சொல்லுவார். அதெல்லாம் பகவான் இதுக்கு மேல தொடங்கினா ரொம்ப கஷ்டம்னு சொல்லி எல்லாருக்கும் ஒரு கேப் விடுவோம் அப்படின்னு இந்த பிரளயத்தை உண்டாக்குறேன் அப்படின்னு. அந்த பிரளயத்துல அந்த ஆழ்வார்கள்லாம் கொண்டாடும் போது பகவான் கொண்டாடும் பொழுது இப்பேற்பட்ட இந்த ஜெகத்தையே உன் வயிற்றிலே வைத்தாயே அப்படின்னு வந்து ரொம்ப ஆச்சரியமாக தான் மங்களாசாசனம் பண்ணிட்டு வரும். இதுதான் நம்ம போன வாரம் பார்த்தோம், அந்த பழைய காலத்திலே இருந்த பகவானுடைய திருவேங்கடமுடியானுடைய தயை. அடுத்தது பழைய காலத்துக்கு அப்புறம் ரொம்ப காலம், ரெண்டு பராப்த காலம் அப்படின்னா ஒரு ஒன்னு பக்கத்துல பூஜ்யம் 100 200 ஒன்னு பக்கத்துல 17 பூஜ்யம் அப்படின்னா 10^17 அவ்வளவு வருஷ காலம், அது வந்து ஒரு பராப்தம். அப்படி பார்த்தா ரெண்டு பராப்த காலம் நம்ம பிரளய காலத்திலேயே இருக்கும். மனுஷர்களுக்கு இப்ப நீங்க பார்த்தோம்னா சேத்தனம் அச்சேத்தனம் அப்படின்னு ரெண்டா பிரிப்பா. சேத்தனம் அப்படின்னா ஆத்மா, இந்த ஆத்மா நமக்குள்ள இருக்கிற ஆத்மா வந்து அழியாதது. அச்சேத்தனம் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த சரீரம், இந்த சரீரம் அழிஞ்சிடும். இப்போ மரணம் வந்தவங்க இந்த ஆத்மான்றது இந்த சரீரத்தை விட்டு போயிடும். ஆனா அடுத்த திருப்பியும் நம்ம பண்ண புண்ணிய பாபங்கள் போலவே அடுத்த ஜென்மாவா அந்த ஆத்மா எடுத்துக்கும். அப்போ எப்படி வந்து ஒரு ஷர்ட் ட்ரெஸ் கிழிஞ்சிருச்சுன்னா புது ட்ரெஸ் வாங்குவாளோ அந்த மாதிரிதான் இந்த சரீரம். இப்போ நல்ல பணக்காரனா இருக்கிறவன் நல்ல ட்ரெஸ் வாங்கி போட்டுப்பான், ஏழையா இருக்கிறவன் எப்படி கந்த ட்ரெஸ் திருப்பி வாங்கி போட்டுப்பானோ நிறைய புண்ணியங்கள் பண்ணவா அடுத்த ஜென்மத்துல ஒரு மனுஷ பிறவியாகவோ பிறப்பான். இல்ல நிறைய பாவங்கள் தான் நம்ம பண்ணியிருந்தாலோ ஒரு மிருகமாவோ ஒரு பசு பட்சியாவோ ஒரு மரமாவோ ஒரு பூச்சியாவோ நம்ம பரப்போம். அதுக்கு இதுதான், அதனாலதான் அந்த நம்ம வந்து புண்ணிய பாவங்கள் நம்ம பார்த்துக்கணும். புண்ணியம் அதிகமா பண்றவாழ் தான் இந்த மனுஷ ஜென்மம். இந்த மனுஷ ஜென்மாவே துர்லபம், எவ்வளவோ யுக யுகமா எப்படி இருந்தோன்னே நமக்கு தெரியாது. அப்ப பகவான் இங்க வந்து பிரளய காலத்தானவுடனே இங்க எதுவுமே இல்லை, சரீரமே இருக்காது, அச்சேத்தன வஸ்துக்கள் எதுவுமே இருக்காது, ஆத்மா மட்டும் நிக்கிறதுனால ஆத்மாவாகவே நம்ம இருக்கும். வெறும் ஆத்மா இருந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. ஆத்மாவால பேசவோ பார்க்கவோ ஏதாவது அனுபவிக்கவோ, சாப்பிட்டா நம்மளுக்கு வந்து ஸ்வீட் சாப்பிட்டா ருச்சியா இருக்குன்னா அது ஆத்மாவால மட்டும் முடியாது. ஆத்மாவுக்கு ஒரு சரீரம் வேணும். அந்த சரீரத்துல இந்திரியங்கள் கண்ணு காது மூக்கு வாய் இதெல்லாம் இருந்தா தான் அந்த சுகத்தை நம்மளால அனுபவிக்க முடியும். வெறும் ஆத்மா இருந்தாலும் வியர்த்தம். அதே அந்த ஆத்மா சரீரத்தை விட்டு போய் வெறும் சரீரம் இருந்தாலும் ஒண்ணுமே இல்லை. செத்து போன போனத்துல இருக்க சரீரத்தை வச்சு நம்ம ஏதாவது பண்ண முடியுமா? அந்த சரீரத்தினால ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்போ ஆத்மா சரீரம் ரெண்டுமே இருக்கணும். அப்ப வெறும் ஆத்மாவே நம்ம பிரளய காலத்துல இருக்கும் பொழுது ரொம்ப வருஷ காலம் பகவானே தன்னுடைய தயினால தயாதேவி வந்து பகவானை பிரார்த்திக்க இப்படி ஆத்மாவே இருந்தா இதுங்களுக்கு எல்லாம் என்ன கத்தி? இப்படியே ஒரு அச்சேத்தன வஸ்து போல ஒரு கல்வி போல இருப்போம், அவ்வளவுதான். அந்த கல்விக்கு ஏதாவது தெரியுமா? அப்போ அதுக்கு நம்ம வந்து சிருஷ்டியை உண்டாக்கணும், அந்த ஆத்மாவுக்கு சரீரத்தை கொடுக்கணும், அந்த சரீரம் இந்திரியங்கள் எல்லாம் கொடுக்கணும். இந்திரியங்கள்லாம் கொடுத்து உடம்பு கொடுத்தா போருமா? அந்த உலகத்தை படைக்கணும், அந்த உலகத்துல தானே நம்ம இருக்கோம். அப்போ அதனால பகவான் தன்னுடைய கருணையினாலே இந்த சிருஷ்டியை உண்டாக்குறேன்னு சொல்லும் பொழுது அச்சித விசிஷ்டான் லயே ஜந்து அவலோக்யஜாத நிர்வேதா கரணகலேபரயோகம் பிதரசிய விஷசைலநாத கருணேத்வம். அச்சித விசிஷ்டான், அச்சேதனம் போலே ஒரு கல்லு போலே வெறும் ஆத்மாவாக நம்ம இருந்த போது ஒரு ஜந்து பிரளய ஜந்து எதுவுமே தெரியாம சுத்தின் இருக்கும் பொழுது நவலோக்கியஜா தனிர்வேதா பகவானுக்கே ஒரு நிர்வேதம் உண்டாகலாம். தயாதேவினால இப்படியே இருக்குங்களே, இருக்கு இதுக்கு ஏதாவது நல்ல புருஷார்த்தத்தை சொல்லணும் இல்லையா? அப்படின்னா புருஷா இதுங்களுக்கு ஏதாவது பண்ணணும். அதை புருஷார்த்தங்கள்லாம் புரிஞ்சுக்கணும்னாலே முதல்ல நம்ம என்ன உண்டாக்குறோம்னா உலகத்தை சிருஷ்டிக்கணும். அந்த உலகத்துக்கு அவர் அப்படியே சிருஷ்டிக்கிறார். சிருஷ்டிக்கிரமமும் நம்ம பார்த்தோம். ஆகாசா வாயு வாயு அக்னி அக்னே ராபா அக்னி பிருத்திவ்யை பிருத்திவ்யா ஓஷதயா அப்படின்னு ஆகாசம், அதுக்கப்புறம் காற்று, காட்டுல இருந்து தீட்டில இருந்து தண்ணீர் மண்ணு, அதுக்கப்புறம் அப்படி செடி கொடி அப்படின்னு இந்த சிருஷ்டியை பண்ற. அந்த சிருஷ்டியை பண்ணும்போது அதுல அந்தந்த இடம் ஒரு மாதிரி இருக்கு, பிரம்மலோகம், அதுக்கப்புறம் அடுத்தது பூமி, அந்தந்த இதுக்கு அவா தகுந்த மாதிரி அவ போன ஜென்மத்துல போன யுகத்துல பிரளய காலத்துக்கு முன்னாடி பண்ண புண்ணிய பாவம் போதே அதுல ஒருத்தர் தேர்ந்தெடுக்கிறார், பிரம்மாவாக தேர்ந்தெடுக்கிறார். அதுலயே எந்த ஆத்மா வந்து நிறைய யஜ்யாகாதிகள் பண்ணி இருக்காதோ அவளை முதல்ல பிரம்மாவை படைக்கிறேன், அப்புறம் பிரம்மாவு மூலமாக மற்ற சிருஷ்டிகளை படைக்கிறேன். அந்த முதல் மூல சிருஷ்டியை பகவானே பண்றது. அப்போ அவளுக்கு அந்த கடனக்கடையை பலயோகம்லாம் கேட்க, கண்ணு சக்ஷுசு வாயு அந்த சக்ஷுஸ் இதெல்லாம் சொல்லும் போது இந்திரியங்கள்னு சொல்றோம், பஞ்ச இந்திரியங்கள் பஞ்ச பூதங்கள் இதெல்லாம் பகவானே படைத்து அதுக்கப்புறம் பிரம்மாவை மேற்கொண்டு சிருஷ்டி பண்ண சொல்றது. பிரம்மா மேற்கொண்டு எப்படி சிருஷ்டி பண்ணுவார்? அவரே பகவான் படைச்சவர் தான், படைச்சவன் அவருக்கு என்ன தெரியும்? அப்படிங்கும் பொழுதுதான் வேதத்தை உபதேசம் பண்ற அது அடுத்தது நம்ம பார்ப்போம். அப்ப முதல்லயே நமக்கு கண்ணு காது மூக்கு இதெல்லாம் இருக்கணும், அதுக்கப்புறம் இந்த உலகம் இருக்கணும். அப்படி நம்மளுக்கு இந்த சரீரத்தை கொடுத்துட்டா போறோமா, குழந்தை வந்து அம்மா பெத்துட்டா போறோமா, அதுக்கு ஆகாரம்னு ஒன்று வேணும். அதனாலதான் பகவானுடைய சிருஷ்டியே பார்த்தாலே குழந்தை பறந்த உடனே அம்மா கிட்ட இருந்தே பால் வருது, அதுதான். நம்ம வேற எங்கேயும் போய் தேட தேவையில்லை. அது நமக்குன்னே மனுஷர்களுக்குன்னே இல்ல, எந்த ஜந்துக்களுக்காக இருந்தாலும் அப்படி அந்த இது உண்டாகுதுன்னா அது பகவானுடைய கருணை. அப்புறம் பசி, அதுக்கப்புறம் அந்த குழந்தை என்ன பண்ணும், அது ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து பண்றதுனால அந்த உலகத்திலேயே பூமியிலேயே நமக்கு வேண்டிய வஸ்துக்கள் எல்லாமே பூமியிலேயே இருக்கு. எதுவா இருந்தாலும் நீங்க எடுத்துக்கோங்க, நமக்கு இன்னைக்கு வேண்டிய வஸ்து எல்லாம் பூமியிலேயே இருக்குன்னா பகவான் சிருஷ்டி பண்ணும் பொழுதே நம்ம எதெல்லாம் உபயோகப்படுத்தணுமோ அத்தனையும் பகவான் சிருஷ்டிச்சது. அப்படி அவ்வளவு தயையோட இந்த சிருஷ்டியை பண்ணி, ஏன்னா தூங்கின்றது குழந்தை, ஒரு குழந்தை தூங்கிட்டே இருக்கு அப்படின்னா ரெண்டு நாள் அம்மா தூங்க விட்டுருவாளா? சீக்கிரம் லேட் ஆயிடுச்சுன்னா கூட ஒரு அடியை போட்டாவது குழந்தையை எழுப்பி அதுக்கு பால் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வேணாலும் தூங்குன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதுக்கு ஆகாரம் அந்த சமயத்துக்கு வேணும். தூங்குற குழந்தைய அப்படியே விட்டேன்னா அதுக்கு வேற ஏதோ ப்ராப்ளம் நடக்கும். அதனால திருப்பியும் அந்த குழந்தையை எழுப்பி எப்படி ஆகாரங்கள் கொடுக்குறாளோ அந்த மாதிரி பழைய பாவங்கள் புண்ணியங்கள் வைத்து புது சிருஷ்டி இருந்தாலும் பழைய வாசனைன்றது நம்மளுக்கு போயிடும். நம்மளுடைய திங்கிங் எல்லாமே நம்மளுடைய இதெல்லாமே புதுசா ஏதாவது அங்க பார்த்து நம்ம புதுசா ஏதாவது கற்றுக்கணும்னு ஆசைப்படுவோம். அதனால பழைய பாவங்கள் பண்ண மாட்டோம், அதுக்கப்புறம் அந்த சிருஷ்டி அப்படியே மேற்கொண்டு உண்டாகும். அப்போ கர்ணக்கலைய பரயோகம் நீங்க சொல்றது இந்திரியங்கள் சரீரங்கள் யோகம் அப்படின்றது, அந்த இந்திரியங்கள் தான் இருந்தா கை காது மூக்கு இதெல்லாம் இருந்தாதான் நம்மளால அனுபவிக்க முடியும். இந்த ஒரு வீட்டை நம்ம சாப்பிடுறோம் அப்படின்னு டேஸ்ட் அந்த அனுபவத்தை கொடுக்கறது யோகம். இதரசே விஷசைலநாத கருணேத்தம் அப்படின்னு விஷாத்தியில இருக்கிற திருவேங்கடமுடையானுடைய கருணையே அப்படின்னு சொல்றது. அடுத்தது இவ்வளவு சிருஷ்டி பண்ணாலும் அந்த சிருஷ்டியிலேயே ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசத்தை வைக்கிறது. நம்ம சொன்ன மாதிரி புது சரீரம் எடுக்கும் பொழுது பணக்காரம் பணக்கார சரீரம் எடுக்கும் பொழுது அதுல தேவர்கள் தேவர்களுக்கு சில சக்தி இருக்கு, ஆனா அவளுக்கும் இந்த இந்திரியங்கள் தான், அந்த இந்திரியத்தோட சக்தி அதிகமாக இருக்கும். மனுஷர்களுக்கு அந்த இந்திரியங்களோட சக்தி கொஞ்சம் கம்மியாக இருக்கும், மிருகங்களுக்கு அதை விட கம்மியா இருக்கும். அப்ப எல்லாருக்குமே இந்த இதை வந்து அவர் வந்து அந்த போன ஜென்மத்தை புண்ணிய பாவத்தை வச்சு ஒவ்வொருத்தருக்கும் இதை பண்ணிட்டே வருது. சரி, அப்ப நம்ம வந்து இவாளை வந்து ஒரு லோகத்தை உண்டாக்கிட்டோம், அந்த லோகத்துல அவளுக்கு தேவையான அத்தனை வஸ்துக்களும், ஒரு பசிக்கு சாப்பிடணும்னா கூட ஆகாரங்கள் அந்த மண்ணிலிருந்தே விளையாது, எதுவுமே அந்த எல்லாமே அவளை கொடுத்துட்டோம். அவளும் ஏதோ பண்ணி சாப்பிட்டே இருந்தா போருமா? அப்போ அவ ஜீவித்த அப்படியே போனா அவ மிருகத்துக்கும் ஒரு மனுஷனுக்கும் என்ன வித்தியாசம்? மிருகமும் தான் தூங்குறது, காத்தால எழுந்துக்கிறது, பசிச்சா சாப்பிடுறது, இன்னொன்னு அடிச்சு சாப்பிடுறது, திருப்பி தூங்குறது. அப்ப அதே போல மனுஷனும் அப்படியே இருந்தா அதுல பிரயோஜனம் இல்லையா? தர்மார்த்த காம மோட்சங்கள் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும், புருஷார்த்தங்கள் என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அப்போ அதுக்கு நமக்கு என்ன தேவை அப்படின்னா ஞானம், அதுக்கு சாஸ்திரம் தேவை. அதனால பகவான் இன்னும் பரம கிருபையோட அனுகுணதசார்பிதேனஸ்ரீதர கருணே சமாஹித ஸ்நேஹா சமயசி தம பிரஜானாம் சாஸ்திரமயேன ஸ்திர பிரதீபேனா. ஒரு அம்மா அப்பா குழந்தை பிறந்த உடனே அவளோட பாத்தியத்தை முடிஞ்சிருத்தான், அந்த குழந்தையை வளர்க்கணும். கொஞ்சம் கொஞ்சமா வளர்த்த உடனே அந்த குழந்தையை படிக்க வைக்கணும், ஸ்கூலுக்கு அனுப்பணும், அதுக்கப்புறம் பாடசாலை படிக்கிறதா இருந்தா அவன் பாடசாலை அனுப்புவா, திருப்பி அவன் சரியா படிக்கிறதுனா ஆற்றுல சொல்லி தரணும். அப்படின்னு இருக்கிறதுனால இந்த சரீரத்தை கொடுத்தா மட்டும் போறாதுன்னு சாஸ்திரமயேன சாஸ்திரத்தை கொடுக்கணும். அதனால பிரம்மாவுக்கு முதல் முதல்ல மேற்கொண்டு சிருஷ்டியே பண்ணணும் அப்படின்னு ஸ்ரீமன் நாராயணனே வேதத்தை உபதேசம் பண்ற. பிரளய காலத்திலேயும் பகவானோட தயை என்னன்னா இந்த வேதம்ன்றது மட்டும் அழியவே அழியாது. நம்ம மனுஷர்கள்லாம் அவருக்குள்ள போனாலும் இந்த வேதத்தை பகவானே இருந்து ரட்சிச்சு அடுத்த பிரளயம் சிருஷ்டி ஆகும் பொழுது வேதத்தை முதல் முதல்ல பகவானே பிரம்மாவுக்கு உபதேசம் பண்ற, உபதேசம் பண்ணி அதை கொண்டு மேற்கொண்டு சிருஷ்டி பண்றேன். அப்புறம் பிரம்மாவுக்கே அகங்காரம் வரும் பொழுது அந்த அகங்காரத்தையும் அவர் தீர்த்து வைக்கிறார். வேதமே அவர் தொலைச்ச போதும் கைக்ரீவனாக வந்து அந்த வேதத்தை காப்பாற்றி ரட்சித்து கொடுக்கிறார். பெரிய பெரிய ரிஷிகளுக்கெல்லாம் சந்தேகம் வரும் பொழுதும் ஹம்சாவதாரமாக வருது. அப்படி எந்த இடத்துலயும் வேதத்தில் அவளுக்கு எந்த சந்தேகங்கள் வந்தாலும் பகவானே தான் மறுபடியும் அவதாரம் எடுத்து எடுத்து இந்த சாஸ்திரத்தை நமக்கு எப்பயும் நிலைக்கு செய்யும். அப்ப வேதத்தை முதல்ல பிரம்மாவுக்கு உபதேசம் பண்ண, பிரம்மா அவருடைய மானச புத்திரர்கள் எல்லாம் பண்ணா, அதுக்கப்புறம் ரிஷிகள் எல்லாம் வந்தா, வேதமானா ரொம்ப அந்த வேதத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு மகா ஞானம் வேணும், அகையகிரியவனுடைய அனுகிரகம் இல்லாம ஒண்ணுமே பண்ண முடியாது, பெருமாள் அனுகிரகம் வேணும். பிரம்மாவுக்கு எப்படி புரிஞ்சுதுன்னா, பிரம்மாவுக்கு பகவான் அனுகிரகம் இருந்ததுனாலே, பகவானை உபதேசித்தபடியாலே பகவானே ஆச்சாரியமாக அவருக்கு இருக்கு. அப்போ அந்த மாதிரி எல்லாருக்கும் அமைஞ்சிடாதே, அப்பேற்பட்ட ஞானம் நமக்கு கிடையாதுன்றதுக்காக தான் அவ்வளவு வேதமும் இப்படி அனந்தாவை வேதாக அப்படின்னு. இந்த ஆகாசம் எவ்வளவு தூரம் இருக்கு அப்படின்னு நம்மளால சொல்ல முடியுமா? கடல் எவ்வளவு ஆழம் சொல்ல முடியாதோ, வேதங்களும் அனந்தம், அப்பேற்பட்டது. இந்த பூமியிலே நமக்கு கிடைச்ச இப்ப இருக்கிற வேதங்கள் ரொம்ப கொஞ்சம் தான், அதுக்கும் மேல நிறைய வேதங்கள் இருக்கு. இப்ப பூமியில இல்ல, சூரிய மண்டலத்துல இன்னும் அதிகமா இருக்குன்றதா, அந்தந்த மண்டலத்துல இன்னும் அதிகமா இருக்கு அப்படின்றா. அப்ப நமக்கு கிடைச்ச முதல் வேதம், அந்த வேதங்களை அவர் அப்படியே மொத்தம் எல்லாராலையும் படிக்க முடியாதுன்னு சாக்கைகளாக பிரிச்சு தர, அப்பையும் பகவானே வேதவியாசராக அவதாரம் பண்ணி, அதுக்கப்புறம் வேதம் சாக்கைகளாக பிரிச்ச உடனே அதை இன்னும் எல்லாருக்கும் புரியும்படி புராணங்களாக தர, புராணங்கள்ல அந்த புராணங்கள் நமக்கு அது வழியா புரியும் அப்படின்னு ரிஷிகளுக்கு போதனை பண்ற மாதிரி அவரே அனுகிரகம் பண்ணு. புராணங்களுக்கு அப்புறம் அதுவும் இன்னும் நல்லா புரியுற மாதிரி பார்த்தா இதிகாசங்கள், ராமாயண மகாபாரதங்கள் அப்படின்னு, அந்த ராமாயண மகாபாரதங்கள் மூலமாக தர்மத்தை எடுத்து சொல்றதுக்காக இதிகாசங்களை தரு. அப்புறம் அதுவும் இல்ல, நம்ம மொழியில நமக்கு புரியுற மாதிரி சர்வயோக்கியதாம் அப்படின்றது நம்ம தயாசகத்திலே பார்த்தோம், எல்லாரும் அனுசந்திக்கப்படி, ஏன்னா வேதம்ன்றது எல்லாருக்கும் கிடையாது, எல்லாரும் அனுசந்திக்கப்படி இருக்கிறதுக்காக. அப்ப பகவான் ஆழ்வார்களாக அவதாரம் பண்ணி சங்கல்பித்து, தானே சங்கல்பித்து ஆழ்வார்கள் அவதாரம் பண்ணி நமக்கு இந்த பிரபந்தங்களாக, தமிழ் பிரபந்தங்களாக கொடுக்கிறார் திராவிட பிரபந்தம். அந்த திராவிட பிரபந்தங்கள் மூலமாக ஆச்சாரியர்கள் வியாக்கியானம் பண்ணி நம்ம மனசுல அது நிலை நிறுத்துறார்கள். அப்படி அந்த ஆச்சாரியர்கள் அவதாரமும் அவளுடைய அனுஷ்டானம் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அவளுடைய நம்ம வந்து அந்த பிரபந்தங்கள் அதை அனுபவிச்சு நம்ம அதை புரிஞ்சுக்கும்படி, அந்த சாஸ்திரத்தையே மிக பெரிய பெரிய ஞானிகளுக்கே புரியா புரியுமா இருக்கிறதுனால அதையும் பகவான் இன்னும் சுலபனாக்க ஆக்கி எல்லாருக்கும் தரான் அப்படின்னு. அனுகுணம், ஒரு தீபம் ராத்திரி இருட்டா இருக்கு அப்படின்னா நம்ம பறந்தவன அப்படின்னா எதுவுமே தெரியாது, இது நல்லது எது கெட்டது அப்படின்னு எதுக்குமே தெரியாது இல்லையா. நம்ம மெதுமெதுவா தான் கற்றுக்கணும். அப்படி இருக்குது நமக்கு என்ன வேணும், ஒரு வழக்கு இருந்தா நமக்கு தெரியும் போற பாதை கரெக்டா இல்லையா, முள்ளுல கால் வைக்கிறமான ஒரு லைட் நமக்கு வேணும். அந்த வழக்கு வேணும்னா அதுக்கு எப்படி திரி வேணும், என்ன வேணுமோ அப்படி நமக்கு இந்த ஞானம் அப்படின்னு தரத்துக்காக பகவானோட தயையே எண்ணெயாக இருக்கான். அதுல அந்த அந்த ஞானம்ன்றது விளக்காக இருக்கு, தயையே எண்ணெயாக இருந்து அந்த விளக்கு நமக்கு ஏத்துறா மாதிரி. ஸ்ரீதர கருணே சமாஹித ஸ்னேகா அப்படின்னு ஸ்னேகான்றது எண்ணெய், அனுகுணங்கள் தீபம்ல இருக்கிற நூல் மாதிரி, தசார்பிதேன அப்படின்னு சமயசி தமஸ்தஜானாம் இந்த மக்களுக்காக இங்க இருக்கிறவா பிறந்தவாளுக்காக சாஸ்திரமையேன பகவான் சாஸ்திரத்தை தரே பிரதீபேனா அப்படின்னு அந்த சாஸ்திரம் என்ற ஞானத்தை கொடுத்து தன்னுடைய அஜ்ஞானம் என்கிற இருட்டை போக்கரே அப்படின்னு இந்த ஸ்லோகத்துக்கு ரெண்டு விதமாக அர்த்தமா எடுத்துக்கிறான். இருட்டில இருக்கிறவாளுக்கு ஒரு தீபமாகவும் எண்ணெயும் ஏற்றி பகவான் விளக்கேத்தரே அப்படின்னு சொல்றது, அப்ப வந்து அஜ்ஞானத்தை போக்கி ஞானத்தை தரே அப்படின்னு வையம் தகழிய ஆழ்வார்கள் பாடுறா இல்லையா. முதல் மூணு பிரபந்தம் முதலாளத்திலே பார்த்தா ஆழ்வார்கள் அந்த விளக்கு, ஞான விளக்கு ஏற்றினாதான் நமக்கு பகவானுடைய அனுகிரகம் கிடைக்கும் அப்படின்றது. அதுக்கப்புறம் தர்மேச ஹீனாகா பசுபிசமானாக, தர்மம் தெரியாதவா அந்த ஞானம் இல்லாதவா அந்த பசு பட்சிகளுக்கு சமம், அதுவும் தூங்கி எழுந்துக்கிறது நம்மளும் தூங்கி எழுந்துக்கிறா இருக்க கூடாது. நமக்காக தான் இந்த சாஸ்திரங்களை கொடுத்து ஸ்வதர்ம ஞான வைராகி சாத்திய பக்தி ஏக கோச்சராகு, ஸ்வதர்மத்தை நம்மளுடைய தர்மத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் எது நமக்கு உத்தமம் அப்படின்றது புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் பகவான் தான் கதி அப்படின்னு அந்த பகவான அடைய என்னென்ன உபாயங்கள் உண்டு, பக்தி யோகம் சரணாகதி அதெல்லாம் புரிஞ்சுண்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆச்சாரியர்களுடைய அனுகிரகத்தினாலே சாஸ்திரத்தை மட்டும் கையில வேதத்தை கையில கொடுத்துதான் நம்மளுக்கு அதை படிச்சா புரிஞ்சிடாது. அதுக்காக புராணங்கள் இதிகாசங்கள் அதுவும் புரியாததுனாலே நம்மளுக்கு ஆச்சாரியன் மூலமாக இவ்வளத்தையும் பகவான் பரம கிருப்பையோட பரம தயையோட எல்லாருக்கும் இந்த அனுகிரகத்தை பண்றேன் அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். அதனால பிரளயம் தயினாலே, அதுக்கப்புறம் சிருஷ்டி பண்றேன், சிருஷ்டி பண்ணி அப்படியே விட்டுடாம அதுக்கப்புறம் இங்க சிருஷ்டிக்கு அப்புறம் பகவான் நமக்கு சாஸ்திரங்களை கொடுத்து நமக்கு ஞானத்தையும் கொடுக்கிறது. அதனால நமக்கு புருஷார்த்தம் தர்மார்த்த காமமோக்கம் தெரிஞ்சு அதுல ஒவ்வொருத்தர் அவளுக்கு எது ஆசையோ இருந்தாலும் பிற்காலத்திலே நம்ம ஆச்சாரியர் மூலமாக மோட்சமே முக்கியம்னு தெரிஞ்சுட்டு அந்த மோட்சத்துக்கு நம்ம சாதனை பண்ணுவோம் அப்படின்றதுக்காக இவ்வளவத்தையும் வழிவகுக்கிறே பகவான் திருவேங்கடமுடையான் அவருடைய தயையே அப்படின்றது. அடுத்தது சாஸ்திரத்தை கையில கொடுத்துட்டா போருமா, வேதத்தை கையில கொடுத்துட்டோம் அதை உபதேசிச்சுட்டோம் பகவான் அப்படின்னா நம்ம கண்ணுக்கு பகவான் ஒருத்தர் தெரியாம எப்படி? நம்ம கண்ணுக்கு பெருமாள்னா யாருமே தெரியாது, சாஸ்திரம் நமக்கு தெரியும். அந்த சாஸ்திரத்துல சொல்ற அந்தரியாமியான பெருமாள் அப்படின்னா அந்தரியாமி யோகிகள் ரிஷிகள் அவளுக்கு புரியலாம், நமக்கு சாதாரணமானவாளுக்கு பெருமாள் இருக்கே அவர் தான் நம்மளை படைத்தேர் அவர் தான் சிருஷ்டி ஸ்திதி லயம் பண்ணேர் அப்படின்னு சொல்லிட்டா போருமா? அவ பெருமாள் தியானம் பண்ண எப்படி நம்ம தியானம் பண்ணுவோம்? அப்ப கோவில்கள்ல போனா திருவேங்கடமுடையான சேர்ச்சா இப்ப தெரியறது இல்லையா? அப்போ அச்சா ரூபமாகவே அவர் அவதாரம் உண்டு, அது அடுத்த தயையில சொல்றது. அப்படி அந்த தயைங்கிற ரூபத்தினாலதான் பகவான் அந்த அச்சா திருமணியோட நம்ம முன்னாடி வரு. வெறும் சாஸ்திரம் மட்டும் கொடுத்தா அதுல போறாது, அதுல சொன்னபடி அவர் அப்படி நமக்கு சேவை சாதிச்சாதான் நமக்கு இன்னும் அதிகமாக புரியும், அப்பதான் நம்மளால கைத்தரியங்கள் பண்ண முடியும் அப்படின்னு. வேதம் வந்து வேதத்தால மட்டும் நம்மள பகவான் தெரிஞ்சிட முடியாது, அதுக்கு ஞானம் வேணும் அப்படின்னு. அதனால திருவேங்கடமுடையில் திருவேங்கட மலையிலே வந்து திருவேங்கடமுடையார் வந்து நின்று நமக்காக சேவை சாதிக்கிறார். இப்ப இதனால என்ன சொல்லணும்னா, ரூடா விஷா சனபதேகே அந்த திரும மலை மாதிரி இருக்கு, ஒருத்தனுக்கு ரொம்ப பசிக்கிறது, ஒரு பெரிய மலை இருக்கு, அந்த மலையில போய் அவன் வந்து ஏதாவது பழத்தை சாப்பிடணும்னா அந்த செடி கொடிகள்லாம் கீழே இருக்கிற செடி கொடிகள்லாம் பழமே இல்லை, அவன் மேல ஏறணும் எங்கேயோ ஏறணும் அந்த மலையை மரத்துல ஏறணும், அந்த மரத்துல ஏறி பழத்தை பறிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனா இந்த திருவேங்கடமுடையான் அந்த திருவேங்கட மலையும் அப்படி கிடையாது. தயாதேவினால அவர் சொல்றது பாதே முகக்காந்தி பத்திரலட்சாய அவருடைய திருவடி, அந்த திருவடி அந்த கீழே அடிவாரத்திலே மர அந்த மலை அடிவாரத்திலேயே அவருடைய திருவடி கீழே போய் நின்றாலே போறோமாம். அவருடைய முகக்காந்தி பத்திரலட்சாய அவருடைய முகம்தான் இலைகள் போல நம்மளுக்கு நிழல் தருது அப்படின்னா பகவானுடைய திருவடி நிழல்தான் இந்த சம்சார சாகரத்துல இருக்கிற கஷ்டங்கள் அனைத்துக்கும் நமக்கு சந்தோஷம் அது அந்த கஷ்டத்திலிருந்து நிவாரணம் இருக்குன்னா பகவான் திருவடி நிழல்ல போய் நிற்க வேண்டியிருந்தார். அவருடைய முக காந்தி அந்த முகம் மேல இருக்கிறது நமக்கு நிழலாக இருக்கும் அந்த திருவடி இருந்தா. அது போல கருணே சுகயசி வினதான் சுகத்தை கொடுப்பவன் கருணே கருணையினாலே சுகயசி வினதான் அப்படின்னா சேவிக்கிறவாளுக்கு அப்படின்னோ இல்ல அந்த மலை கீழே இருக்கிற அந்த பகவான் திருவடின்றது கீழே இருக்கிற முதல் மரம்னு வச்சுட்டா அந்த மரத்தை போய் கீழே நின்றாலே போடணும், அவன் சேவிக்கணும்னு கூட அவசியம் இல்லை, திருவடியில வந்து விழணும்னு அவசியம் இல்லை, திருவடி பக்கத்துல நின்றாலே அந்த மரமானது முகக்காந்தினாலே கருணையினாலே அந்த பழம் தானாக மேலிருந்து அதுவே தானா கீழே விழுமா அதை நம்ம குளிச்சு நம்ம சாப்பிட்டா போறோம் அப்படின்னு கட்டாட்சமிட்டபைஹி பெரா பச்சேய பலைஹி அப்படின்னு பழங்கள் கையில குளிச்சுக்கலாம். அப்படியே ரொம்ப சுலபமா எங்கெங்கயோ மேல ஏற வேணாம், ஒரு மரம் இருக்கு மாம்பரம்னா மேல ஏறி கட்டையால எடுத்து உடைக்கணும் அடிக்கணும் அதுக்கப்புறம் அங்கேயும் கீழே விழுவோம் அடிப்படுவோம் அப்படின்னா கிடையாது, நம்ம கீழே போய் இருந்தா அதுவே வந்து விழுந்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அதே மாதிரிதான் திருவேங்கடமுடைய அவருடைய அந்த திருமலை அந்த திருமலை கீழே போக நின்ற உடனேயே அந்த சம்சார சாகரத்திலே இருக்கிற கஷ்டங்கள் எல்லாம் போக்கி நமக்கு என்ன வேண்டுமோ அந்த பலனை தானே கொடுப்பான் அப்படின்றதுதான் ரூடாபிஷாச்சலபதேகே மலை அப்படின்னு நினைச்சா அதை வந்து அதான் பகவான் மலைனாலே நமக்கு தோன்றது என்ன கல்லு முள்ளு அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா. அதனாலதான் முதல் ஸ்லோகத்திலே சுவாமி தேசிகன் இருக்கும்பொழுது இது வந்து கல்கிண்டு கரும்பு ஜூஸ் போல அப்படின்னு தான் சொல்றது. அதனால பிரபத்தியேதம் கிரிந்தாயா ஸ்ரீனிவாசாம் கம்பையா இக்ஷுசார ஸ்ரவந்தியவ இன்மூர்த்தியா சக்கராயம். அதனால பகவானுடைய திருவடியே தான் நமக்கு கதி, அந்த பகவான் அதனால நமக்கு வந்து வேதத்துல சொன்னபடி அப்படியே அந்த காலத்துல அப்படிதான் பகவானுடைய அச்சாரூபங்கள் ரங்கநாதன் அவதாரத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்தா அப்படின்னா அந்த பல குத்தயுகத்துல முதல் முதல் ஆரம்பத்துல எல்லாம் வேதம் இருந்தது, அதுல இருந்து ரிஷிகள்லாம் தபசு பண்ணா யோகிகள்லாம் தியானம் பண்ணா ரிஷிகள்லாம் யஜ்யம் பண்ணா அவ யஜ்யத்தினாலே அவ பெருமாளை சேவிச்சிருந்தா, யோகிகள்லாம் தபஸ்னாலே பெருமாளை சேவிச்சிருந்தா, அந்த மாதிரி எவ்வளவோ போட்டியில ஒருத்தரோ ரெண்டு பேரோ இருந்தா. அப்ப சாதா மனுஷர்களுக்கு அதுவும் இந்த கலியுகத்திலே இருக்கிற வாழ்க்கை அவளுக்கெல்லாம் எப்படி பகவான் சும்மா வேறத்தை கொடுத்தா போறாது அப்படின்னு பகவான் தானே இறங்கி திருமலையிலே இருந்து நமக்கு ரொம்ப சுலபனாய் அவன் வந்து மேலேயே கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அவர் திருவருவாதத்துல வந்தாலே அவன் ரொம்ப சுலபமாக பழத்தை கொடுக்கும் போதே அந்த மாதிரி பகவான் நமக்கு இருந்து அனுகிரகம் பண்றேன் அப்படின்றத இந்த ஸ்லோகத்துல பார்ப்போம். அடுத்தது நயனே விஷாச்சலே இந்தோகோ தாரா மைத்ரீம் ததா நயாக்கருமே மாம் அபவர்க்க மகிருஷ்ட பட்சமல் பவதி. எப்பயுமே பகவான் நம்ம வந்து சேவிக்கும் பொழுது அடிவு பகவான் நம்ம சேவிக்கும் பொழுது அப்ப குழந்தை பறக்கும் பொழுதே யாருடைய கிருப்பையினால அந்த குழந்தை பறக்கிறதோ அந்த தேவத்தை என்ன அனுகூலம் பண்ண முடியுமோ அந்த குழந்தைக்கும் அந்த இது வருமோ. இப்ப வந்து நம்ம எந்த பெருமாளை சேவிச்சிருந்தோ நம்ம குழந்தை பறக்கணும்னு நம்ம வேண்டிக்கிறோமோ அந்த தேவத்தையால என்ன பலன் கொடுக்க முடியும்னு நம்ம பார்க்கணும். சில தேவதைகள் எல்லாருமே சத்துவ குணத்தை கொடுத்துட மாட்டார். அப்ப திருவேங்கடமுடையான் போல ஸ்ரீமன் நாராயணன் யார் பிரார்த்திச்சாலோ அந்த குழந்தைக்கு தான் சத்துவ குணமாகவே அவன் பிறப்பான். அப்படி அந்த பகவான் கர்ப்பவாசத்திலே இருக்கும்பொழுது கட்டாசம் கட்டாட்சம் பண்ணி பிறக்கிற குழந்தை கண்டிப்பாக அந்த ஜென்மாவிலேயே மோட்சம் அப்படிங்கிறார். பிரஹ்லாதன் மாதிரி ஒரு பக்தன் எடுத்திருந்தா பிரஹ்லாதன் எப்படி குழந்தையிலேயே அப்பேற்பட்ட பக்தி அவனுக்கு வந்ததுன்னா நாரதருடைய கிருப்பை இருந்தது. நாரதர் அவன் அம்மாவுக்கு தர்மத்தை போதிக்கும் பொழுது அப்படியே பகவானுடைய பகவத் விஷயங்கள்லாம் போதிக்கும் பொழுது அந்த குழந்தை சின்ன வயசுலயே கேட்டு கேட்டு வளர்ந்ததுனாலே அதனால பெரிய பரம பாகவதரானார் பக்த சக்கரவர்த்தியாகவே ஆனார் பிரஹ்லாதர். அந்த மாதிரி நம்ம அதே இப்ப வந்து ஒரு துஷ்ட தேவதையை நம்ம வேண்டிட்டு ஒரு குழந்தை பறந்ததுன்னா அப்ப அதுக்கு அந்த ரஜோ குணம் தமோ குணம் அதிகமாவே இருக்கும். அதனாலதான் நீங்க சொல்றேன் நயனே விஷாச்சலேந்தோ கண்ல திருவேங்கடமுடையான் விஷாச்சலேந்தோ விஷாச்சலத்துல இருக்கிற இந்து அப்படின்னா சந்திரன் போலே அப்படிங்கிறது. திருமலையிலே ஒரு சந்திரன் போலே பகவான் இருக்கிறார். சந்திரன் அப்படின்னா நம்ம பார்க்கவும் பகவானுடைய கருணை ரெண்டு கண்கள் ஒரு சூரியன் ஒரு சந்திரன் அப்படின்னு. சூரியன்னா அது வந்து பாவம் பண்றவாள பொசுக்கிறதுக்காக சூரியன், குளிர்ச்சியாக நல்லது பண்றவாள ரட்சிக்கிறதுக்காக அனுகிரகம் பண்றதுக்காக சந்திரனாக இருக்கு. ஆனா இங்க திருவேங்கடமுடைய சந்திரன் அவருடைய தாரா மைத்ரி ததானியாக கருணே அப்படின்னா கருணா கட்டாட்சம் அப்படிங்குவோம். பகவானுடைய கட்டாட்சம் பட்டதான் கருணை வரும். பகவான் போய் நம்ம சேவிக்கிறோம் அவருடைய கட்டாட்சம் அவருடைய அனுகிரகம் நமக்கு இருந்தாலே அந்த கருணை தானா நமக்கு வந்துடும். அதனால இந்த கருணை எப்படின்னா தாரா மைத்ரி தானாகவே வந்து ஸ்நேகம் பண்ணிக்கிறான். கருணா கட்டாட்சம் அப்படின்னு இந்த கருணை இந்த தயாதேவி இந்த கட்டாட்ச பகவானுடைய கட்டாட்சமும் இது ரெண்டும் வந்து என்ன சொல்றா ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ். தாரா மைத்ரி ததானையாக கருணே அப்படின்னு கருணையை கூப்பிடுறேன். இந்த கருணையே நீதான் தாரா மைத்ரி அப்படின்னு மேல இந்துன்னு சொன்னதுக்கு சந்திரன் அப்படின்னும் இங்க தாரான்னா இன்னொன்னு ஒரு விஷயம் காரணம் இல்லாத ஸ்னேகம். ஏன்னா சில பேர் வந்து ஸ்னேகமா இருப்பாங்க உனக்கு அவனுக்கு என்னதான் இவ்வளவு ஃப்ரெண்ட்ஷிப் அவனை ஒத்து கொடுக்கவே மாட்டேங்கிறேன்னா காரணம்லாம் இல்ல. சின்ன வயசுலேருந்து நான் பார்த்தா அவன் பார்த்தா ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம் க்ளோஸ் ஆயிட்டோம் அப்படின்ற மாதிரி பகவானுடைய கட்டாட்சம் பட்டாலே அந்த தயை இருக்கும். தயை இருந்தாலே பகவானுடைய கட்டாட்சம் வந்திருக்கும். அவ ரெண்டு பேரும் அப்படி அனுகூலமாக எப்பயுமே இருக்கா. அப்ப தாரா மைத்ரி மேல சந்திரன் சொல்ற சந்திரன் சொல்ற நீங்க நட்சத்திரம் சொல்றதுக்கும் இன்னும் ஒரு காரணம் இருக்கு. ராத்திரி சந்திரன் இருக்கும் பொழுதுதான் நட்சத்திர வெளிச்சங்கள் அதிகமாக இருக்கும். நட்சத்திரத்தை நம்ம பார்க்க முடியும். சூரியன் இருக்கும்போது நட்சத்திரங்களை பார்க்க முடியுமா? பார்க்க முடியும். சூரியன் இருக்கும்போது நட்சத்திரங்கள் எல்லாம் மறைஞ்சிடும். அதனால பகவான் சந்திரனா இருக்கிறதுனால தாரா மைத்ரி அப்படிங்கிறது அவனுடைய கட்டாட்சம் இந்த நட்சத்திரங்களாகவும் இந்த கருணை கருணை தேவியையும் அவ ரெண்டு பேரும் இருந்து துஷ்ட ஸ்வயவஜனி மாம் அந்த கட்டாட்சம் திருஷ்ட ஸ்வயவ திருஷ்ட சொல்லிக்கணும். திருஷ்ட அப்படின்னா பகவானுடைய கருணை அந்த திருஷ்டி அப்படின்றது பகவான் நம்ம மேலே படுற அந்த பெருமானுடைய கண்ணிலிருந்து வர கட்டாட்சம் ஜனி மாம் அந்த பிறப்பு அந்த பிறப்பிலேயே பகவானுடைய அனுகிரகத்தை யார் பெற்றாரோ அவர் அபவர்கா அபவர்க்கம் அப்படின்றது மோட்சம். முன்னாடியே பார்த்தோம் திருவர்க்கம் அபவர்க்கம் அப்படின்னு. திருவர்க்கம்னா பிரம்மார்த்த காமம் அது இல்லாத ஒரு புருஷார்த்தம் மோட்சம்னால அது அப்பவர்க்கம் அப்படின்னு. அவனுக்கு சுலபமாக மோட்சம் பகவானுடைய சின்ன வயசுலேயே கட்டாட்சம் கிடைச்சிருக்குன்னா அவர் ஏதோ ஒரு வழியாக பகவான் அவனை சேர்த்துருக்கு. அவனுக்கே பகவத் யானம் இல்லைன்னா கூட ஏதோ ஒரு ஆச்சாரியன் அனுப்பிச்சாரு அவனை பிரபத்தி பண்ண வச்சு பகவான் சேர்த்துப்பேர். மகிஷ்ட பட்சம் அனுபவதி அப்படின்னு பகவான் எப்படின்னா அனுபவதி அனுபவிக்கிற மாதிரி பகவான் நம்ம வந்து எப்பயுமே அனுபவிக்கிற மாதிரி அவனே விழுவான். அப்படின்னா என்ன சொல்றதுன்னா, ஒரு ஃபார்மர் இருக்கு, அந்த ஃபார்மர் வந்து ஒரு அரிசி நம்ம வந்து டெய்லி நீங்க சாப்பிடுறோம் அப்படின்னா, அந்த அரிசி பண்ணணும்னா எவ்வளவு கஷ்டம், நெல் வளையணும், அதுக்கப்புறம் அதுக்கு தினம் தினம் ஜலம் ஊற்றணும், அதுக்கு எவ்வளவோ எவ்வளவு மூணு மாசம் ஒருத்தர் கஷ்டப்பட்டாதான் நம்மளால சாப்பிட முடியும். ஆனா இங்க எல்லாருமே அரிசி பண்ணும்போது எல்லாரும் நம்ம எல்லாரும் போய் கஷ்டப்படுறோமா, எல்லாருமே உழவுறோமா? இல்ல, ஃபார்மிங்றது யாரோ ஒருத்தர் பண்றா, அவகிட்ட இருந்து நம்மளுக்கு வந்து இங்க நம்ம சாப்பிடுறோம். அந்த மாதிரி நமக்கு எந்த கஷ்டமும் வேணாமோ, இந்த பகவானுடைய அனுகிரகங்கள் நமக்கு கிடைச்சிருக்குனாலே நீ எதுவும் பண்ண வேணாம். பாத்துல அம்மா இருந்தா அம்மா நமக்கு எல்லாமே பண்ணி கொடுத்துருவா, நம்ம வந்து ஸ்வீட் எடுத்து சாப்பிடுறோம். இதே கேசரி அம்மா ஆத்துல இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம், நமக்கு எப்படி பண்ணணும்னு தெரியாது, போய் ரவை வாங்கிட்டு வரணும், சக்கரை வாங்கிட்டு வரணும், எவ்வளவு போடணும்னு தெரியாது, இவ்வளவு கஷ்டப்பட்டு 2 மணி நேரம் நம்ம சிரமப்பட்டாதான் நம்மளுக்கு சாப்பாடு கிடைக்கிறது. ஆனா அம்மா இருக்கிறதுனால நம்ம எதுவுமே சிரமப்படவானா, தானா எப்படி சாப்பாடு கிடைக்கிறதோ அப்படி ஒரு உழவன் அப்படின்ற மாதிரி நம்ம எதுவும் பண்ண தேவையில்லை. நீ பகவானுடைய கிருபை கிடைச்சிருந்தாலே, பகவானுடைய அனுகிரகம் கிடைச்சிருந்தாலே, அவன் திருவேணிமுடி அவனுக்கு பிடிச்சிருந்தாலே, நம்ம நேர எப்படி ஒரு ஸ்வீட் சாப்பிடுறோமோ அந்த மாதிரி நம்ம சாப்பிட வேண்டியதுதான். நம்ம இதுக்காக கஷ்டப்படுறதோ சிரமப்படுறதோ இல்லை அப்படிங்கிற இந்த ஸ்லோகத்துல திருவேங்கடம் முடியாத கட்டாட்சம் பட்டாலே போதும், அந்த பிறக்கக்கூடிய எந்த குழந்தையா இருந்தாலும் பகவத் அனுகிரகம், அந்த பகவான் அனுகிரகம் இல்லாம நம்ம இத்தர தேவதைகளை போய் ஜெயிச்சா அந்த தேவதையால என்ன கொடுக்க முடியுமோ அந்த ரஜோகுணம் தமோகுணம் நம்மளுக்கு வந்துடும். எப்போ ஒருத்தன் பகவத் அனுகிரகத்துல இருக்கணும், அதனாலதான் நம்ம வந்து சகவாசத்துல இருக்கும்போது எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா, நிறைய பாகவதம் கதைகள் கேளுங்க, பகவான் பெருமாளுடைய கதைகள் கேட்டு சொல்றதே அதுதான். அந்த அனுகிரகத்தினாலேயே பகவான் அனுகிரகத்தினாலேயே பறக்கிறதுனால அந்த குழந்தைக்கு எப்படியாவது ஏதாவது ஒரு குரு கிடைச்சாது, அவருக்கு மோட்சமாகிறது சுலபமா ஆயிடும். அதனால அவன் ரொம்ப கஷ்டப்பட தேவையில்லை. அந்த எப்படி நம்ம அரிசி நம்ம வந்து ஃபார்மிங் பண்ணாம சாப்பிடுறோமோ அப்படி சுலபமா சாப்பிடலாம் அப்படின்றது தான் இங்க ஸ்லோகம். அதுக்கு அடுத்த ஸ்லோகம், சமயோபனத்தை ஸ்தவ பிரவாகை எப்பயுமே ஒரு இடத்துல சாப்பிடும், நம்ம சாப்பிட்டாலுமே யாரோ ஒருத்தர் கஷ்டப்படுறாங்க இல்லையா, அப்ப இந்த இடத்துல நம்மளுக்கு பலன் கிடைச்சிருது. அப்ப யாரோ ஒருத்தர் கஷ்டப்பட்டுருது, ஏதோ ஒரு ஃபார்மர் அங்க கஷ்டப்பட்டாரா நமக்கு அரிசி கிடைக்கிறதா? அப்போவே இப்போ இந்த ஒரு கேள்வி சுவாமி தேசிகன் கேட்டுக்கிறது, அப்ப யாரோ ஒருத்தர் கேட்கிற மாதிரி, சரி நம்ம பலனை சுலபமாக அடைஞ்சிருவோம், மோட்சத்தை அடைஞ்சிருவோம்னா நமக்காக கஷ்டப்படுறவன் யார், அப்போ இந்த மோட்சத்தை அறுவடை பண்றவன் யார் அப்படின்னா, அதுக்கு சுவாமி தேசிகனே சொல்றாரு, அது திருவேங்கட முடியாது தான், அவர் கஷ்டப்படுறாரு, நீ எந்த கஷ்டப்பட தேவை, நீ கஷ்ட அவன் கஷ்டப்படுறதுனால நம்மளுக்கு அது சுலபமாக கிடைச்சிருது அப்படிங்கிறது. அதனால சமயோபனத்தை ஸ்தவ பிரவாகை, ஒரு எப்படி ஒரு ஃபார்மிங் பண்ணணும்னா அந்தந்த காலத்துல கரெக்டா ஜலம் ஊற்றணும், கரெக்டா விதை போடணும். அந்த விதை போட்டா மட்டும் நம்மளால போறாது, அதை வந்து அழிக்கிறதுக்குன்னே ஏதாவது அந்த இடத்துல பெரிய மிருகங்கள்லாம் வந்தது, யானை வந்ததுன்னா எல்லாத்தையும் ஒரு நிமிஷத்துல கரும்பு தோட்டம் போட்டோம்னா கரும்பு அடிச்சுட்டு போயிடும். அப்ப அதை பாதுகாக்கணும். எப்போன்னு அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும், காலங்காத்தால 2 மணிக்கு கூட சில வாட்டி போய் வயலில் ஜலம் ஊற்றுவா, மழை பெய்ஞ்சா அதுக்கு தகுந்த மாதிரி அந்த இதெல்லாம் ரோடு எல்லாம் அதை வெட்டி விட்டு ஜலம்லாம் நிறைய போனாலும் நிறைய தினம் போனாலும் செடி போயிடும். அப்படி ஒவ்வொரு கணமும் பார்த்து பார்த்து ஒருத்தர் கஷ்டப்படுறாங்க, அது யாருன்னா திருவேங்கட முடியாது அப்படின்னு சமயோபணத்தை ஸ்தவ பிரவாகை, தேவையான சமயத்திலே சமயோபணத்தை, தேவையான சமயத்திலே அவனே எல்லாத்தையும் பண்றான். பிரவாகை அவனுடைய அனுகிரகம், அந்த உண்டான பிரவாகம் தான். அனுகம்பே கிருத சம்ப்ளவாதரித்ரி, அனுகம்பேன்றது தய, அனுகம்பா அப்படின்னு தயா, சம்ப்ளவாதரித்ரி அப்படின்னு இந்த பூமியிலே தரிக்கப்பட்ட, எதுவா இருந்தாலும் இந்த பூமியில தானே வந்து ஒருத்தர் விவசாயம் பண்ணணும்னா எங்க பண்ண முடியாது, ஆத்துக்குள்ள பண்ண முடியாது இல்லையா, வெள்ள வாழ்க்கை லேண்ட் வேணும். அந்த மாதிரி பகவான் எதை தேர்ந்தெடுக்கிறான்னா இந்த பூமியை தேர்ந்தெடுத்து இங்க இருக்கிறவா எல்லாருக்கும் மோட்சத்தை கொடுக்கணும், அந்த அறுவடை பண்ணணும்னா அவனே வந்து பூமியிலே வந்து இது பண்ற, அதனால பூமாதேவி ரொம்ப சந்தோஷமா இருக்க. சரணாகத சசியமாலினியம், அந்த சரணாகதி அப்படின்னு யாரெல்லாம் ஒருத்தன் சரணம் பகவான வந்து சரணாகதி பண்றானோ அவன் ஒரு பயிர் போல நல்லா வளர்ந்துட்டான், அப்போ ஒரு விவசாயிக்கு எப்படி இருக்கணும், நெல் எல்லாம் போட்டு 3 மாசம் காத்து இருந்து நிறைய அப்படி கையை பிடிச்சு அப்படி பயிர்கள் இப்படி எடுத்தா எவ்வளவு நிறைய வருதோ அவனுக்கு அவ்வளவு சந்தோஷம் இருக்கணும். அப்ப பகவானுக்கு எத்தனை நிறைய பேர் எத்தனை பேர் பிரபத்திக்காக வராதோ அவனுக்கு அவ்வளவு சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சரணாகத சஸ்ய மாலினியம் மாலினியம்னா நிறைய மாலைகளோட உடையவன் பூமி பிராட்டி மேல சொல்றியா, இந்த பூமியில வந்து அவர் உழவுறதுனால பூமாதேவிக்கு ரொம்ப சந்தோஷமா. ஏன்னா பூமாதேவி நமக்கு தாயார் தானே, தாயார் அப்படிங்கும் பொழுது இவாள்னா இப்படி இருக்காளே, அப்ப பகவான் ஏதாவது பண்ணணுமே என்று பகவானே தானே உள்ள வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு இவா எல்லாரையும் அறுவடை பண்ணி தனக்காக அவர் எடுத்துக்கிறாரோ, அதனால சரணாகத சசிய மாலினி என் விஷசைலே ச கிருஷி பலம் தினோதி அப்படின்னு விஷசைலம் அப்படின்னு திருவேங்கடம், அந்த திருவேங்கடமுடையானே உழவாரியாக இந்த பூமியிலே வந்து கிருஷி வளம் அவனே கிருஷி பண்ணி வினோதி அவனே இந்த கஷ்டத்தையும் அவனே ஏற்றுகிறான், அதனால நம்மளுக்கு சுலபமாக மோட்சம் கிட்டுறது அப்படின்றது இந்த ஸ்லோகம். அப்படி அந்த எல்லாத்துக்குமே அந்த பார்த்து பார்த்து எல்லாம் பண்ணணும், அனுகிரகம் பண்ணணும். அனுகிரகம் பண்ணிட்டா போறாது, இன்னும் இன்னும் நம்ம என்ன கேட்கிறோம்னா பகவான் கிட்ட நம்ம வீடு வேணும், அந்த மாதிரி வேணும், கார் வேணும் அப்படிதான் கேட்கிறோமே தவிர யாருமே சரணாகதின்னு கேட்க மாட்டேங்கிறா. அப்போ அது எப்படி இருக்குன்னா நல்ல நல்ல அறுவடை பண்ணி பெருமாள் சாஸ்திரத்தை கொடுத்து ஆச்சாரியர்களை கொடுத்து இவ்வளவு பண்ணாலும் கடைசியில இப்ப என்ன சொல்றாங்கன்னா பார்மன் நல்ல பெரிய மழை பெய்ஞ்சிருக்கு ஒண்ணுமே இல்லைன்னா வாழ்க்கை இவ்வளவு கஷ்டமா இருக்கும். அப்ப இவ்வளவு சாஸ்திரங்கள் கொடுத்து ஆனாலும் இந்த ஜீவாத்மாக்கள் கரையேறலன்னா அது என்னன்னு பண்றது. அதனால அவருக்கு எப்போ சந்தோஷம் அப்படின்னா எத்தனை நிறைய பேர் அத்தனை பேர் சரணாகதி பிரபத்தி பண்ணிக்கிறோம் அப்படின்னா நம்ம ஆச்சாரியன் மூலமாக போய் நம்ம பிரபத்தி பண்ணிக்கிறோம் இல்லையா, பரண்யாசம் அப்படின்னு சொல்லி நம்ம ஆச்சாரியம் மூலமாக பரண்யாசம் பண்ணிக்கிறோம். அவ்வளவு கௌரவ பகவான் அப்போ அவன் இங்க வந்து அவதாரம் பண்ணதுக்கு அவன் வந்து ஆஹா சந்தோஷம் இல்லையா. நம்ம வந்து ஒரு இடத்துல போய் இறங்குறோம், அப்போ நிறைய பேர் சொல்றாரு நித்திய சூரியனே ரொம்ப கஷ்டப்படுறோம், இந்த பூமியிலே பிரகிருதி மண்டலத்திலே நம்ம வரணுமா, இந்த பிரகிருதி மண்டலத்துல எல்லாம் கர்மா புண்ணிய பாவங்கள்லாம் இருக்கிற இந்த பிரகிருதி மண்டலத்துக்கு நித்திய சூரியெல்லாம் வர பயப்படுறான் அப்படி அவளே போக மாட்டேங்கிறான். ஆனா பகவான் தன்னை தானே வந்து பரவாயில்ல நான் வந்து எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணணும், வைகுண்டத்தில் இருக்கிற வாழ்க்கு மட்டும் அனுகிரகம் பண்ணா போறாது, இங்க இருக்கிற பூமியில இருக்கிற வாழ்க்கும் அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு அவன் கீழே இறங்கி வரான். அப்ப நிறைய பேர் சொல்லுவா பாத்தையா கேட்டேரா, நாங்க சொன்னா கேட்டேரா, நீங்க அவ்வளவு தூரம் போய் அவதாரம் பண்ணதே கடைசியில என்னாச்சு, ஒருத்தன் கூட எதுவுமே உங்களை கண்டுகளை பாத்தியா அப்படின்னு சொன்னா கஷ்டமா தானே இருக்கும். அப்ப எத்தனை பேர் ஆச்சாரியன் மூலமாக நம்ம பிரபத்தி பண்றோம் அப்ப பகவானுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு எல்லாரும் ஆச்சாரியின் கட்டாட்சத்தோட நம்ம இருக்கணும் அப்படின்றதோட இன்னைக்கு நம்ம பார்த்தோம். இதுக்கப்புறம் மேற்கொண்டு ஸ்லோகங்கள் அடுத்த வாரம் நம்ம பார்க்கலாம். பகவானுடைய அச்சா திருமேனி, அச்சா திருமேனியே ஒரு தயை அப்படின்னு சொல்ற மாதிரி அடுத்த ஸ்லோகம் அமையும், அது அடுத்த வாரம் பார்க்கலாம். கவிதா திக சிம்ஹாய கல்யாண குணசாயினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. Thank you.